கட்டழகு கண்ணா உன்னை காணாத இன்னொரு பெண்ணா, கட்டான கட்டழகு கண்ணா காணாத பெண் ஒரு பெண்ணா. பட்டாடை கட்டி வந்த மைனா உன்னை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா, பட்டாடை கட்டி வந்த மைனா நடைபோடு மனமென்ற தேரில் நடமாடும் மயில் போலவே, நடைபோடு மனமென்ற தேரில் நடமாடும் மயில் போலவே, உங்கிடையோடு இடையோடு கொடி போல உள்ளம் விளையாட வந்த நிலவே. கட்டான கட்டழகு கண்ணா வளைந்தாட வந்த கலையே. பட்டாடை கட்டி வந்த மைனா பாலென்ற பருவமே, பழமென்ற உருவமே, சேலென்ற கண்களேவா நீவா. பாலென்ற பருவமே, பழமென்ற உருவமே, சேலென்ற கண்களேவா. சிறுநூல் என்ற இடையிலே கால் பின்னும் நடையிலே நோய் தந்த பெண்மையேவா, காதல் நோய் தந்த பெண்மையேவா. மதயானை வடிவமே, நடமாடும் வீரமே, மலர் போன்ற உள்ளமே வா வா. மதயானை வடிவமே, நடமாடும் வீரமே, மலர் போன்ற உள்ளமே வா. நாம் அறியாத பூமியில் தெரியாத பாதையில் இருபேரும் போகலாமா, நாம் இருபேரும் போகலாமா. பட்டாடை கட்டி வந்த மைனா உன்னை பார்க்காத கண்ணும் ஒரு கண்ணா, கட்டான கட்டழகு கண்ணா உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா, கட்டான கட்டழகு கண்ணா. ஆஹா.